தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பெறையே தேயாதே இனியோ அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி ஜிமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சா தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ வளரும் சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ வளரும் பிறையேத்தேயாதே மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ.